രാമാനുജദയ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുത പദാംബുജ യുക്മരുക്മ വ്യാമോഹത സ്തൈതരാണി തൃണായമേണേ അസ്മദ്ഗുരോ ഭഗവതോസ്യതൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപത്യേ ഇന്നമുദം ഊട്ടിഹേങ്കേ വാപഹിംഗിളിയേ തെന്നരംഗം പാളവല്ല സീർപെരുമാൾ പൊന്നം ചിലൈസേർ നുതിലിയർവേൾ ചേരലർഗോൺ എങ്കൾ കുലശേഖരൻ എൻറേ കൂറ് ശ്രീഹസ്പതിയാണ് ഭഗവാൻ തിരുവേങ്കിടമുടിയാൻ അവരെപ്പറ്റി കുലശേഖരാഴ്വാർ മംഗളാശാസനം പണ പാസുരങ്ങൾ അനുഭവിച്ചിട്ട് വന്നിരിക്കും എൻപെരുമാൻ പൊന്മലയിൽ ഏതേനും ആവേനെ അപ്ടീൻ ഇതൊക്കെ മുൻപാസുരത്തിലെല്ലാം ഭക്കമായി ഇരുപ്പേന്ന് ആശയപ്പെട്ടേർ ആനാ അതിക്ക് റെക്കൈകൾ ഇരിക്കുന്നതിനാൽ അത് പറന്തിരക്കൂടും തിരുമലയെ വിട്ട് അതിനാലേ അന്ന പറക്കറ മാറി അന്ന അഹങ്കാരമുള്ള അന്ന സ്വർഗം അതെല്ലാം കൂടെ എനിക്ക് വേണ്ടാം ഇങ്ങനെ ശ്രീവാരി പുഷ്കരണിയിലെ മീനായിരുപ്പേനേ അപ്പിന് ഇരണ്ടാം പാസുരത്തിൽ ആഴ്വാർ മംഗളാശാസനം പണി പ്രാർത്ഥന പണ്ടേ അന്ന മീൻ അപ്പിന്ന് സ്വർണ്ണ ഉണ്ണിയെ ലക്ഷ്മണ പെരുമാൾ ഞാപകം വന്നത് എന്നാ അവർ സൊല്ലില്ലയാ കുളത്തിലിരുന്ന് മീനെ വെള്ള പോട്ടാ എന്ന ജലത്തിലിരുന്ന് മീനാല ഇരുക്ക മുടിയാതോ ജലത്തെ വിട്ട് രാമരെ വിട്ട് എന്നാലെ ഇരുക്ക മുടിയാതെന്ന് അതിനാല് ലക്ഷ്മണ പെരുമാൾ പണക്കൂടിയ അന്തരംഗ കൈങ്കര്യത്തുക്ക് ആശപ്പെട്ട് പൊൻവട്ടിൽ ഏന്തും കൈങ്കര്യപരതാ ഇരിക്കണം അപ്പം മൂന്നാം പാസുരത്തിലെ മംഗളാശാസനം പണ്ടേ ആനാ തിരുവേങ്കിടമുടിയാൻ കേക്കറേർ അപ്പൊ മനുഷ്യജന്മം അപ്പിനാലേ അഹങ്കാരം വരും അന്ന മനസ് സ്ഥിരമാ ഇരിക്കാതെ இன்னைக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு அகங்காரம் வந்துடும் நான் பக்கத்துல பெருமாள் பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்றேன் பாத்தியா அப்படின்னு அகங்காரம் வரக்கூடும் எல்லாருக்கும் இல்ல சில பேருக்கு அது வந்து தொண்டரடிப்புடி ஆழ்வார் போல பெரிய மகான் ஆழ்வாருக்கே ஒரு சமயம் தேவதேவி அப்படின்ற ஒரு பெண்மணியை ஆசைப்பட்டார் அதனால ரங்கநாதர் இவருக்கு எப்படியாவது ஒரு பாடம் கற்பிக்கணும் ஏன்னா இவருடைய அவதாரம் பண்ணதே நம்மள பாடத்தான் இவர் இப்படி இருக்காரே அப்படின்னு அங்க போய் அந்த தேவதேவிக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு தானே தொண்டடிப்புடி ஆழ்வாரா போய் கோவில்ல இருக்கிற பொன் வட்டியில் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாராம் அப்புறம் மறுநாள் ராஜா கோவில்ல வட்டியில காணமேன்னு தேடினா கடைசியில் அது தேவதேவி ஆத்துல இருந்தது இவர் தான் கொடுத்தேன்னு இவரை போட்டு ஜெயில போட்டான் அப்ப அவர் அந்த ஜெயில இருந்து கஷ்டப்படுறாரு எப்படி வந்து நான் ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தேன் இப்படி ஆயிட்டேனேனா அப்படின்னு அப்ப ராஜாவே ராஜா கிட்டேயே ரங்கநாதர் வந்து சொல்றாரு இதெல்லாம் பண்ணது நான் தான் அப்படின்னு அப்ப ராஜா ஓடி வந்து அவர் சேவிக்கிற ஆழ்வார் பெருமாளே இப்படி பண்ணேராம் என்ன க்ஷமிச்சிடும்னு அப்பா அவருக்கு புரியுது சே இப்படி இருந்துட்டோமே எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அவருக்காகவே கைங்கரியம் பண்ணணும்னு இருந்த நான் திடீர்னு இப்படி மனசு மாறிடுத்து அவ பெருமாள் எப்பேற்பட்ட கிருபாலும் நமக்காக வந்து அதுவும் எனக்காக வந்து இந்த மாதிரி ஒரு லீலையை பண்ணேரே அவரை இனிமேல் நான் விடமாட்டேன் அப்படின்னு ஆச்சரியமான தோட்டத்தை அமைத்து ரங்கநாதனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேர் அவர்தான் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்ற ஆச்சரியமான பிரபந்தத்தை அனுகிரகித்தேர் ரங்கநாதனுக்கு மங்களாசாசனம் பண்ணேர் அந்த மாதிரி யாருக்கு எப்ப வேணாலும் அந்த மனசு மாறிடும் இல்லையா அதனால மனுஷ ஜென்மம்னு இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான் போன பாசுரத்திலேயே சொல்லும்பொழுது நம்ம சொன்னோம் கஜேந்திர ரக்ஷா துவரித்தம் பவந்தம் கிராக இர்விவாக இர்விஷய இர்விகிருஷ்ட அபார விஜயான தயானுபாவம் ஆப்தம் சதா அஷ்டபுஜம் பிரபத்தியே அப்படின்னு இந்த பஞ்ச இந்திரியங்கள் நம்மளை எப்படி வேணா மாத்தினோம் அப்படின்னு அதனால இங்க நான்காவது பாசுரத்தில் ஆழ்வார் என்ன கேட்கறதுன்னா ஒரு அச்சேதன வஸ்து ஒரு செண்பக மரமா இருந்துட்டு போறேனே திருமலையிலே அப்படின்னு ஒன்பவள வேலை உளவுதன் பார்க்கடலுள் கண் துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையே நாவேனே உன் பவளவேலை அப்படின்னு பவளங்கள் எல்லாம் கரைக்கு சேர்க்கக்கூடிய அந்த பார்க்கடல் ஏன்னா கடல்ல இருக்கும்போதே அந்த பார்த்தா நிறைய சங்கம் அந்த ஷெல் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, அதெல்லாம் வந்து அது தள்ளிண்டு வந்து கரையில சேர்க்கும். அந்த மாதிரி சில பவளங்கள், ஏன்னா பார்க்கடல் கேட்கணுமா, சாதா கடலே அதுக்குள்ள அவ்வளவு வஸ்துக்கள் வச்சுட்டு இருக்கும் போது கடல் அப்படிங்கும்பொழுதே லக்ஷ்மியே சொல்லக்கூடுவான், மகாலட்சுமி அந்த சமிருத்தியாக இருக்கும், அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் அதை அடிச்சுட்டு வரும் அப்படின்னு. ஒன் பவள வேலை ஒன் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய அப்பேற்பட்ட பவளங்களை கரைக்கு கொண்டு வந்த வேலை அப்படின்னா கரைக்கு கொண்டு வந்த உளவுதன் பார்க்கடலுள் அப்படின்னு பார்க்கடல்ல தன் அப்படின்னா குளிர்ந்து ஆச்சரியமா இருக்கிற அந்த பார்க்கடல்ல பகவான் கண் துயிலும் மாயோன் அப்பேற்பட்ட மாயனான சாட்சாத் பகவான் அவன் கண் துயிலிருந்து கண் மலர்ந்து இருக்கான். அப்பேற்பட்ட கழலினைகள் காண்பதற்கு அவனுடைய இரண்டு ஜோடியான திருவடியை காண்பதற்கு அப்படிங்கிறார். அங்க வந்து மீன்கள்லாம் துள்ளுமா, சமுத்திரத்துல மீன்கள்லாம் துள்ளுறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க திருப்பார்க்கடல்ல மீன்கள் துள்ளுறதே அப்படின்னா அது எதுக்குன்னா அந்த பகவானுடைய கண் மலர், அவர் கண் அப்படி அப்படி இசைக்கிறார் இல்லையா, அதை பார்க்கறதுக்கு அது துழ்ந்து மேல குதிச்சு குதிச்சு பெருமாளுடைய திருவடியும் பெருமாளுடைய கண்களையும் அது சேவிக்கணும்னே அப்படி துள்ளக்கூடிய அந்த திருப்பார்க்கடல்ல அப்படின்னு இங்க அர்த்தம். அப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னு திருப்பார்க்கடல சொல்றோம், அந்த பெருமாள் தானே இங்க திருவேங்கடத்தில் இருக்கார். பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து அப்படின்னு, பண்பகரும்னா ரீங்காரம், எப்பயுமே கானம் பாடிண்டு இசை பாடிண்டு பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட பகரும் வண்டினங்கள், அந்த வண்டுகள்லாம் அந்த திருமலையிலே சோலைகள்லே புஷ்பத்தை மேய்ச்சிண்டு அந்த ரீங்காரமே எப்படி இருக்குன்னா ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மாதிரி, பண்பாடும் வேங்கடத்து அந்த திருவேங்கடமுடியானுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால அங்க செண்பகமாய் நிற்கும் திருவுடையே நாவேனே, அப்பேற்பட்ட அந்த திருமலையிலே, ஏன்னா அந்த ரீங்காரம் பண்ணக்கூடியது எல்லாமே பரம பாகவதோத்தமர்கள் தான், நித்தியசூரிகளே தானே, அதனால அவாள்லாம் வந்து மயக்கக்கூடும், அது ஒரு பாக்கியம். அதனால செண்பகமாய் நிற்கும், செண்பக மரமாக இருக்கேன், அந்த செண்பக மரத்திலே வரக்கூடிய பூக்களை மெய்த்தாலும் அது பரம பாகவதோத்தர்களே, இல்ல அந்த புஷ்பத்தை பறித்து பகவான் திருவடியிலே சமர்ப்பித்தாலும் அதை விட என்ன வேற என்ன இருக்கு, பகவான் திருவடியிலே இருக்க நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கும் செண்பக புஷ்பமா. அதனால அப்பேற்பட்ட செண்பக புஷ்பத்தை தரக்கூடிய அந்த செண்பக மரமாய் இருக்க திருவுடையே நாவேனே, அப்பேற்பட்ட சம்பத்தை பெறணும் அப்படின்னு ஆழ்வார் இங்க ஆசைப்படுறார். அதனால அச்சேதன வஸ்துவே மேலு அப்படிங்கிறார், ஏன்னா சைத்தன்யம் இருந்துட்டுன்னா அந்த இடத்துல அந்த மனசுன்னு ஒண்ணு அகங்காரத்தை உண்டாக்கிறது இல்ல சபலத்தை உண்டாக்கிறது, வேற ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாம் ஆசையை உண்டாக்கிறது. அதனால ஒரு ஸ்லோகத்தில் ஆசுர கவி வில்லூர் சுவாமி ஆறாமுதன் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது நீரும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். ஏன்னா ரெண்டு பேர் எப்படி அப்படின்னு ஆழ்வார் கேட்கும் போது ஆறாமுதன் கேட்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே சப்பலத்தன்மை உண்டு அப்படிங்கிறார். அந்த சப்பல அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம், ஒரு அர்த்தம் என்னன்னா அப்பேற்பட்ட சாரங்க பாணியாச்சே வில்லை வளைத்து இருக்கிற அப்பேற்பட்ட வில்லை உடையவன் அர்த்தம், அதனால அவருக்கு அந்த சப்பலம் சப்பலத்துவம். நமக்கு என்னன்னா இந்த மனசு ஒரு க்ஷணமும் ஒரு இடத்துல நிக்கிறது இல்லைன்றது அப்படின்ற எனக்கு அந்த மாதிரி அப்படின்னு, அப்படி ஒரே பதத்திலே இரண்டு அர்த்தம் வரக்கூடிய இதுவாக இருக்கும். அதனால பகவான் எப்பயுமே அந்த கண் துயிலும் மாயோன் கழலினைகள் அப்படின்னு நீங்க போட்டிருக்கேன், எப்பயுமே தாமரை போன்ற பாதங்கள் அப்படிதானே ஆழ்வார்கள் அங்கங்க மங்களாசாசனம் பண்ணுவா அப்படின்னா, தாமரைன்னு சொல்றது நமக்கு புரியறதுக்காக, உண்மையான தாமரையுடைய பொருத்தமாகுமா பகவானுடைய திருவடி அப்படின்னா, கழலினைகள் அப்படிங்கும்பொழுது ஜோடியான திருப்பாதங்கள்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா இந்த திருவடிக்கு அந்த திருவடி தான் ஒப்பு, அந்த திருவடிக்கு இந்த திருவடி தான் ஒப்பு, இதை வேற எதையும் விசி நம்ம வந்து கம்பேர் பண்ணிட முடியாது. ஆனா நமக்கு புரியறதுக்காக நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் அழகாக இருக்கிற அப்பேற்பட்ட தாமரைகளை சொல்லி ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய கிரமம் நமக்கு புரியவே, ஆனா அந்த தாமரை வந்து பகவான் திருவடிக்கு ஒப்பாகுமான ஆகாது. அதையே நம்மாழ்வார் சொல்ற கட்டுரைக்கு தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா அப்படின்னு. அந்த தாமரை புஷ்பத்தோட தாமரை கண்ணா அப்படி தாமரை திருவடிய உடையவான் தாமரை கைகள் அப்படின்னு எல்லாம் சொல்றாளேன்னா அது ஒவ்வா அது கிடையாது. அது எதுக்கு சொல்றான்னா நமக்கு புரியறதுக்காக. அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு யானை இருக்கு, ஒரு குழந்தை யானையை பார்த்ததே இல்லை, அப்பாவை கேட்குது அப்பா யானை எப்படிப்பா இருக்கும் யானை எப்படிப்பா இருக்கும். அப்பா அப்பா என்ன பண்றது, இதுல ஒரு எருமாடு வருது, பாத்தியா இந்த எருமாடு இதுக்கு முன்னாடி ஒரு தும்பிக்கை இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி அந்த யானை இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அது புரிய வைக்க. உண்மையிலேயே சொல்லுங்க, எரும மாடுக்கு தும்பிக்கை வச்சா யானை போலையா இருக்கும், யானை எப்ப ஏற்பட்டது, அது எவ்வளவு ஹைட்டா இருக்கும், அது எப்படி இருக்கும். அதனால அதுக்கு இது ஒவ்வொரு இல்லை, அதான் நமக்கு புரிய வைக்க. அதனால அப்படிதான் தாமரைகள் பவளவாய் அப்படின்னு சொல்றதெல்லாம் சூரியனை போலே தேஜஸ் உடையவன் அப்படின்னு, ஆயிரம் சூரியனை போலே தேஜஸ் உடையவன் அப்படின்னு சொல்றது எல்லாமே நமக்கு புரியவே தவிர அதெல்லாம் பெருமாளுக்கு உபமானம் ஆகவே ஆகாது. அதனால இந்த இடத்துல ஆழ்வார் நல்லாவே சொல்றாரு. ஏன்னா மற்ற ஆழ்வார்கள்லாம் சொன்னதுக்கு காரணம் இதுதான், கழலினைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜோடியான திருவடி, இந்த திருவடிக்கு அந்த திருவடி தான், அந்த திருவடிக்கு இந்த திருவடி தான், இதை வேற எதாலையும் வச்சு சொல்லிட முடியாது. அப்படி அப்படித்தான் வால்மீகி பகவான் ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் யுவா அப்படின்னு. ராமராவண யுத்தம் எப்படிப்பா நடந்தது அப்படின்னா ராமராவண யுத்தம் போலே நடந்தது. ஏன்னா வேற எப்படின்னு சொல்ல முடியாது, வேற எந்த யுத்தத்தையும் ராமராவண யுத்தம் போல சொல்ல முடியாது. அதுக்குதான் ஹனுமார் என்ன பண்றார் மகாபாரதத்துல, பீமன் கேட்கிறார் இல்லையா என்மோட வந்து யுத்தம் பண்ணுங்கன்னு. ராமராவண யுத்தத்துக்கு அப்புறம் நான் எந்த யுத்தத்தையும் ஒரு யுத்தமாவே பாக்கிறது இல்லை, நான் வரவே மாட்டேன்ட்டு. ஆனா அனுகிரகம் பண்ணுமேன்னா சரி நான் வேணா அர்ஜுனனுடைய தேர் ரத்தத்து மேல துவஜத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அதுவும் எப்படி இருக்கேன்னா பின்பக்கத்தை காட்டிண்டு, யுத்தத்தை அவர் பார்க்க மாட்டார், அவர் திரும்பி நின்று இருப்பார். திரும்பி நின்று அங்க என்னன்னா ராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இருப்போம், அதுவே உங்களுக்கு விஜயத்தை கொடுக்கும். ஆனா அந்த யுத்தத்தை என் கண்ணால பார்க்க மாட்டேன். ஏன்னா அப்பேற்பட்ட ராமர் ராவண யுத்தத்தை பார்த்துட்டு மற்ற யுத்தங்கள்லாம் அதெல்லாம் ஒரு யுத்தமே இல்லை, நீங்க தான் சொல்லிக்கணும் இது தர்ம யுத்தம்னு. அப்படி அப்படி அப்பேற்பட்ட, அதனால அதுக்கு சமம் ஆகாது. அதனால அந்த திருவடிகள் ஜோடியான திருவடி அப்படின்னு இங்க சொல்லி குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன். அதுக்கப்புறம் பெரியோர்கள் வந்து முக்கியமான திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீரங்கம் திருமலை காஞ்சிபுரம் திருநாராயணபுரத்தை சொல்லும் பொழுது திருமலைய புஷ்ப மண்டபம் அப்படின்னும், ஸ்ரீரங்கத்தை போக மண்டபம், காஞ்சிபுரத்தை தியாக மண்டபம் அப்படின்னு, திருநாராயணபுரத்தை ஞான மண்டபம் அப்படின்னு சொல்லுவா. அதனால புஷ்ப மண்டபம்னால இங்க புஷ்ப தோட்டத்துல ஒரு செண்பக மரமாய் இருப்பேனே அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுறேர் அப்படின்னு. சுவாமி பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஒன் பவள வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பவளத்தை எல்லாம் கரை சேர்க்கக்கூடிய அப்பேற்பட்ட திருப்பார்கடல் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானமாக, கீழ்ப்பாசுரத்தில் ஒரு சேத்திர ஜென்மத்தை விரும்பினார் அது தன்னிலும் பொன்வட்டில் பிடிக்கும்படி கைங்கரியம் ஆகப்பெறுவேன் என்று விரும்பினார். ஒரு பொன்வட்டில் பிடித்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் இது அத்தியந்த பாரதந்திரியத்துக்கு விரோதம், அத்தியந்த பாரத்தம், தாசர்களுக்கு தாசர்களுக்கு தாசராக இருக்கணும் இல்லையா. இதுல என்ன ஆகக்கூடும்னா அகங்காரவதம் ஆகும் அப்படின்னு, அகங்காரம் வரக்கூடும். அநேக அபச்சார ஹேதுவாய் பகவன் நிகிரக நிதானமாயிருக்கும் கூடும் என்று அதிசங்கித்து அச்சேதன ஜன்மமே அமையுமோ என்கிறார். திருமலையிலே ஒரு செம்பக விருட்சமாக ஜன்மிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்படின்னு. இதனால அபச்சாரங்கள் பண்ணக்கூடியும், கைங்கரியம் பண்றேன் அப்படின்றதுனாலயே நமக்கு நான் தான் திருவேங்கிட முடியாது, கைங்கரியம் பண்றேன் வேற யாரும் என்ன போல பண்ண முடியாது அப்படின்ற அகங்காரம் வரக்கூடும். அதனால பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடும். இருக்கிற அபச்சாரங்களிலேயே பாகவத அபச்சாரம் ரொம்ப மோசமானது, அது பகவானே கூட மன்னிக்க மாட்டார். அதனால பகவான் நிகிரகத்துக்கு ஹேத்துவாகும். அதனால இதுவான, அதனால என் மனசு மாறினாலும் மாறிடும், எல்லா கைங்கரிய பிராளியும் சொல்லல அப்படி ஆழ்வார், நம்ம மனசு மாறிடும் வேணாம். அதனால ஒரு அச்சேதன வஸ்துமாய் இருந்து ஒரு செண்பக மரமாய் இருக்கிறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இதுக்கு ஒரு உதாரணம் அப்பா சொல்லுவா, ஐயா சுவாமி கிட்ட பரநியாசம் பண்ண ஒரு கோவில் மணியக்கார் வந்தார். சுவாமிக்கு அவரை பத்தி தெரியும் நல்லா, மணியக்காரா இருந்து வந்து சுவாமி கிட்ட வந்து சரணாகதி பண்ணணும் பரநியாசம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கும் பொழுது அப்ப சுவாமி சொன்னாராம், எல்லா மணியக்காரையும் அவர் அந்த இதுல சொல்லல, இவருடைய விஷயத்தை தெரிஞ்சதுனால. நீர் மணியக்காரரா இருக்கிற கோவில்ல, அதனால சில இடத்துல சில பாகவத அபச்சாரம் நேரக்கூடுறது அப்படின்னா, வேத பாராயணக்காரா இருக்கிறா, சுவாமி அந்த பக்கம் போய் நில்லு, ஓய் இப்ப நில்லு, இப்ப யார் உண்மையா இப்ப வர சொன்னா அப்படின்னு சில இடத்துல அவ வந்து திட்டான். அது இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு தான் அது தெரியுது, அடியே நீ அப்புறம் வரலாமே அப்படின்னு நிதானமாக சொல்ல முடியல. அந்த அந்த சமயம் அதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு அவளுக்கு. அதுல இவர் கொஞ்சம் நிறைய பண்றதோ என்னவோ, சுவாமிக்கு இது தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சோனவோ, அப்படி பாகவத அபச்சாரம் நிறைய பண்ணக்கூடும் இந்த பதவியினால. அதனால இது நீர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கைங்கரியம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது விட்டு வரும்பொழுது நான் பரநியாசம் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சாதிச்சாரான். அவர் உடனே போய் அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வந்துட்டாரான். அப்புறம் சுவாமி கிட்ட பரநியாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த கோவில்ல வேற கைங்கரியங்கள்லாம் பண்ணேர் அப்படின்னு, இனிமேல் அந்த மாதிரி நம்ம பாகவத அபச்சாரம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருந்தேர் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அந்த அந்த சில போஸ்ட் அது வந்து நம்ம வேணும்ட்டே பண்றோம்னு கிடையாது, அந்த இடத்துல வேற வழி கிடையாது. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சங்கடன். ஏன்னா சமயமாயிட்டு இருக்கும், பெருமாள் ஏழனும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டுறோம்னா, அந்த ஒரு க்ஷணம் அந்த கோபத்தினால வரக்கூடிய சில வார்த்தைகள் அது பாகவத அபச்சாரத்தை உண்டாக்கிடுறது அப்படின்னு. அது வந்து அந்த பதவிக்குன்னே இல்லை, அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய சில இடத்துல நம்மளே இருக்கோம் இல்லையா, யாரோ ஒருத்தர் வந்தா ஏ சி வெள்ளப்போ அப்படின்னு அந்த வார்த்தை வந்துடுறது, நம்ம நிறைய இப்போ பார்க்கலாம், அதெல்லாம் பொறுத்துக்கணும். அதனால அந்த மாதிரி ஆழ்வார் நினைக்கிறார். நான் குலசேகர ஆழ்வார் எப்பேற்பட்டவர், பாகவத பெருமாளை விட பாகவதர்களுக்கு அப்படி கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சவர். அதனால அவருக்கு இது பொறுக்கல. ஆனா அப்புறம் பெருமாளுடைய நிகிரகத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம், அது மட்டும் இல்ல பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடும். அதனால என்ன அப்படின்னா, திருக்கண்கள் அப்படின்னு அங்க எடுக்கிறார் இல்லையா, திருப்பார்க்கடல்ல மலர்ந்தருளினா அப்படின் போது, சர்வேஸ்வரன் க்ஷீராப்தினாதனை சொல்லுகிறதன்றோ, இப்போது இவருக்கு உத்தேசம் திருவேங்கடமுடையான் ஆகையாலே க்ஷீராப்தியை விட்டு வந்த ஆசிரிதர்களுக்கு சேவை சாதிக்கிறார் திருமலையிலே என்று அர்த்தம் அப்படின்னு. அங்க க்ஷீராப்தியை இந்த இடத்துல இந்த பாசுரத்துல சொல்லுவானேன்னா, அந்த க்ஷீராப்தியையே விட்டு வந்து இங்க திருமலையிலே எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறதுனால இந்த இடத்துல பகவானுக்கு என்னன்னா சில குணங்கள் ஆச்சரியமாக தெரியுது. இப்ப அவனுடைய தயாகுணம் வந்து க்ஷீராப்தியில அங்க தேவர்கள் தான் வரா, அவ வந்து பெருமாள் கிட்ட வருதே வந்து ஒன்னும் பெரிய பக்தினாலெல்லாம் கிடையாது. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அவளே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அவளே போய் வரத்தை கொடுக்குறான், அந்த வரத்தினால திருப்பி அவளுக்கே கஷ்டம் வருது, அதுக்கப்புறம் வந்து பெருமாளை சேவிக்கிற அப்படின்னு என்ன காப்பாத்துங்கிறான். வைகுண்டத்துல போனாலும் வைகுண்டத்துல பகவான் தயை பண்ணணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவள்லாம் சர்வஜ்ஞர்கள், அவ தப்பு பண்ணாதானே பகவான் பொறுமையா இருக்கணும், இல்ல மன்னிச்சு தயை பண்ணணும்னு. அவள்லாம் சர்வஜ்ஞர்கள், பரம பக்தியோட இருக்கா, அந்த இடத்துல பகவானுக்கு தயைன்ற குணம் இருந்தாலும் அது சிறப்பாக தெரியறதில்லை. ஆனா இந்த பூமியிலயோ நம்ம பாவம் பண்ணிட்டு போய் நின்றாலும் பகவான் பரமகிருப்பையோட அனுகிரகம் பண்றான் இல்லையா. அதனால இந்த திருமலையிலே நிற்கும் திருவேங்கடமுடையானுடைய சரணாரவிந்த துவந்தத்தை காண்பதற்கு என்றபடி அப்படின்னு அந்த இரு திருவடிகளும் காணும்படியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆழ்வாரும் சொல்றாரு. வாமனாவதாரத்துல திருவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது பிரம்மாதேவர்கள்லாம் ஒரு திருவடியை சேவிக்க முடிஞ்சது, பூமியில இருக்கவாள்லாம் இன்னொரு திருவடியை சேவிக்க முடிஞ்சது. இரண்டு திருவடியை சேவிக்கணும் அப்படின்னா நான் திருமலையிலே தான் வந்து சேவிக்கணும் அப்படின்னு உலகமுண்ட பாசுரத்துல அங்க வந்து மங்களாசாசனம் பண்றது. அதே போல இந்த துவந்தத்தை காண்பதற்கு என்றபடி அப்படி. அப்புறம் வண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து அப்படிங்கும் பொழுது பெரிய பிரகாச சுவாமி ஆச்சரியமா சொல்றார், ஏதத் சாமகானம் நாஸ்தே என்கிறபடியே பரமபதத்திலே சாமகானம் பண்ண நின்ற நித்திய சூரிகள் தாமே திருமலையிலே திரியக் ஸ்தாவர ஜென்மங்களை பரிகிரகித்து வர்த்திக்கிறார்களே அப்படின்னு. அந்த நித்தியசூரிகள் அங்க வந்து சாமகானம் பாடிட்டு இருக்கா, சாமகானம் அந்த சாமகானத்துக்கு சாரமான திருவாய்மொழி, திருவாய்மொழியும் இங்க பெரிய பரகால சுவாமி எடுக்கிறார். அப்பேற்பட்டவாதானே இங்க வந்து திரியக்கா ஒரு கிரீங்காரம் பண்ணிட்டு வண்டுகளாக இருந்து அந்த பெருமாளுக்கு இங்க வந்து கானம் பாடுறான், சாமகானம் திருவாய்மொழி பாடிட்டு இருக்கா. அதனால அவள்லாம் வந்து என் மரத்து மேல உட்காருவா, அது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு அது இல்லாம செண்பகமாய் நிற்கும் திருவுடையேனாவேனே அப்படின்னா சம்பக விருட்சமாய் தோன்றும்படியான ஸ்ரீயை உடையவனாக வேண்டும் அப்படின்னு செண்பக விருட்சமாக கூடிய அப்பேற்பட்ட சம்பத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா பூர்வார்த்தத்திலே கயலினகள் காண்பதற்கு அப்படிங்கிறார். முதல் இரண்டு வரியில பெருமாளுடைய ஜோடியான திருவடியை சேவிக்கன்னு சொல்லிட்டு இங்க செண்பகமாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன? செண்பகமாய் நிற்கும் அப்படின்னு தானே இருக்கு அப்படின்னா அதுதான் ஆச்சாரியர்களுடைய மங்களாசாசனம் வியாக்கியானத்தை நம்ம பார்க்கணும். ஆழ்வார்களுடைய அங்க திருவுள்ளம் என்ன அப்படின்னா முதல்ல திருவடிகள் சொன்னார். அப்போ அந்த செண்பக மரத்துல வர அந்த செண்பக புஷ்பங்கள் அதை பறிச்சு அங்க அர்ச்சகா பரிச்சாரக்கா என்ன பண்ணுவா? பகவானுடைய திருவடியில சமர்ப்பிப்பா. அதனால அவருடைய திருவடியிலே போய் சேர நமக்கு இது ஒரு உபாயமாக இருக்கும். அதனால செண்பகமாய் நிற்கும் அப்படின்னு இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேர் அப்படின்னு திருமலையிலே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேர். அதனாலதான் இந்த ஆழ்வாருடைய மங்களா சாசனத்தினாலேதானோ என்னவோ திருமலையில இன்னைக்கு கூட மனுஷர்கள் ஸ்திரீகள் புஷ்பம் பறிச்சு புஷ்பம் சூட்டிக்கிறது இல்ல. திருமலையில யாருமே புஷ்பம் சூட்டிக்கிறது இல்ல. ஆண்களும் கூட கல்யாணத்துக்கு உபநயனம்னு பண்ணா கூட புஷ்பம் வந்து திருமலையில வந்த புஷ்பங்கள் எடுத்து நம்ம சாத்திக்கிறது இல்லை. ஏன்னா அந்த புஷ்பங்கள்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. நித்திய சூரியன் அவ எல்லாமே என்ன பெருமாளுடைய திருவடியில போய் சேரணும்னு இருக்கா? இல்ல பரம பாகவதோத்தமர்கள் அந்த கிரீன் காரம் பண்ணக்கூடிய அந்த அச்சேதன வஸ்துக்கள் அப்படின்னு பார்த்தா கூட க்ஷமிக்கணும் த்ரியக் வஸ்துக்களாக இருக்கணும் பார்த்தா கூட அந்த வண்டுகள்லாம் வந்து உட்காரக்கூடிய இல்ல அந்த பட்சிகள் உட்காரக்கூடிய எல்லாமே வந்து நித்திய சூரியர்களே தான். அதனால பாகவதர்கள் வந்து இருக்கும்படியான இடமாக இருக்குன்னு நினைக்கும் பொழுது நம்ம அதை எடுத்துக்கு சாத்திக்க கூடாது அப்படின்னு விஷயம் சம்பிரதாயம் தெரிஞ்சவா இன்னைக்கு சாத்திக்கிறது இல்ல. அதே மாதிரி பெரிய ஆச்சாரியர்கள் வந்தாலோ கூட மங்களாசாசனத்துக்கு அவளுக்கு மரியாதைன்னு கோவிலிருந்து பெருமாளுடைய புஷ்பம் சாத்திர வழக்கமே கிடையாது. ஸ்ரீபாதரேனம் பிரசாதம் கையில கொடுப்பா இல்ல பெருமாளுடைய வஸ்திரத்தை கொடுப்பாலே தவிர மாலை சாத்துறதுன்ற வழக்கம் திருமலையில இன்றைய வரைக்கும் கிடையாது. மற்ற எல்லா திவ்ய தேசத்திலையும் பகவானுடைய மாலையை வந்து ஆச்சாரியர்களுக்கு சாத்துறதோ இல்ல பாகவதாளுக்கு சாத்துறதோ உண்டு, திருமலையில கிடையாது. அதனாலதான் சில இடத்துல கல்யாணத்துக்கு எல்லாம் வந்தா கூட அர்ச்சகா அங்கேயிருந்து ஸ்ரீபாதரேனும் வஸ்திரம் மேல்சாத்து வஸ்திரம் இல்ல அந்த இதுதான் கொண்டு வந்து பிரசாதம் லட்டு வடை இதுதான் கொடுப்பாலே தவிர பெருமாள் தீர்த்தம் புஷ்பத்தை கொடுக்கறது இல்ல. ஏன்னா அது சாட்சாத் பகவானுக்கே அப்படின்னு இது அப்பேற்பட்ட இந்த பாசுரம் ஆழ்வார் செண்பக மரமாய் நிற்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். ஒன்பவள வேலை உளவுதன் பார்க்கடலுள் கண்துயிலும் மாயோன் கயலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாக நிற்கும் திருவுடையேனாவேனே அப்படின்னு திருவேங்கடமுடியான பிரார்த்தித்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.